பரிசெல்லாம் வாங்கி தந்தா பொம்பளைக்கு பிடிக்கும். பட்டுச்செல்லாம் வாங்கி தந்தா பொம்பளைக்கு பிடிக்கும். சொல்லி ஆம்பளைக்கு பிடிக்கும். யாரு இல்லா வீடு பொம்பளைக்கு பிடிக்கும். சின்னிச்சி உள்ள வீடு ஆம்பளைக்கு பிடிக்கும். பாய்க்கு தின்னா போற தின்னா பொம்பளைக்கு பிடிக்கும். வாங்கி தந்தா பொம்பளைக்கு பிடிக்கும். குடுக்கறதே ஆம்பளைக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.